தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போராடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனது அன்பு பார்த்த பின்பு அதை விடவானும் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உணரன்பு பார்த்த பின்பு அலைவிடவான பூமியாவும் சிறியது. நடைபோடு மெதுவா மெதுவா அழகேவும் பாடு அறிவேனம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு அடிசாயும் வாழை தண்டு சுமையல்லவாரும் சுகம்தான் அம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோல் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உணரன்பு பார்த்த பின்பு அலைவிடவானம் பூமியாவும் சிறியது. நீ என்னும் கழிச்சன் பிள்ளை பாடுகிறேன்.